தச்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத். தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத். ம் வர்மீ பிரச்சோதூர்வூவரியம் வர்மீ யோ நோ ந.